യതിരാജ സരസ്വതി തസ്മൈ വേദാന്ത ഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ വിശുദ്ധ വിജ്ഞാനം அழ்வானுடைய வரதராஜ ஸ்தோத்திரத்தில் இன்றைய தினம் 66வது ஸ்லோகத்தில் அழ்வான் தேவப்பெருமாளை அனுபவித்த விதத்தில் நாம தேவப்பெருமாளை அனுபவிக்கப் போகின்றோம். சம்ஸ்லேஷே பஜதாம் த்வரா பரவசஹ காலேன சம்சோத்யதான் அனீய ஸ்வபதே ஸ்வசங்கம கிருதம் சோடும் விளம்பம் பத அக்ஷாம்யன் க்ஷமிணாம் வரோ வரத தன் அத்ராவதீர்ணோ பவே கிண்ணாமத்வம் அசம்ஸ்ருதேஷு விதரன் வேஷம் தேவப்பெருமாளிடத்துல ஒரு சந்தேகத்தை கேட்கிறேனா அழ்வான் இந்த ஸ்லோகத்தினால. இதற்கு முன்பு இருக்க ஸ்லோகத்தை சொல்லிட்டு அந்த தேவப்பெருமாளுடைய சௌசீல்யத்தை சொல்லி சொல்ற. அந்த சௌசீல்யம்ன்றது என்னன்னா, நம்மளோட கூட ரொம்ப எவ்வளவு நீச்சனாக இருந்திருக்கிறவாளோடையும் கூட துளி கூட நிரந்தரண சம்ஸ்லேஷம், ஒன்னு கூட வித்தியாசமே இல்லாமல் அவர்களோட பழகிறது, அப்படிப்பட்ட சௌசீல்யத்தை சொல்லி சொல்ற. விவேகதீயம் ஏகத்தோ ஹி அபினிவேச லேசோகரேது மகத் அபினிவேசனம் கிமுத தன்மகிமத்தவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த அபினிவேசம் இருக்க, அபினிவேசம்ன்றது ஒரு ஆசை, ஒரு பற்றுதல். இது வேணும்னு ஒண்ணு தோணிடுத்துனாக்கா அதுக்கு என்ன காரியம் பண்ணலாம், என்ன வார்த்தை சொல்லலாம் அப்படின்ற எதுவுமே இல்லாமல் அதை அடையணும் அடையணும்ன்ற ஒரு ஆசை மாத்திரம் மேலோங்கி நிக்கிறது தான் அந்த அபினிவேசம் சொல்றதுனால சொல்றது. அந்த தேவப்பெருமாளுக்கு நம்மள்ட ஒரு பெரிய அபினிவேசம் இருந்திருக்கும். இப்படிப்பட்டவாளெல்லாம் நம்மள மாதிரி இருக்கிறவாள், அபினிக்காளாக இருந்திருக்கிறவாள கூட அடையணும்ன்ற ஒரு ஆசை இருந்துருக்கு. அந்த அபினிவேசம் என்ன பண்றதுன்னா, இவெல்லாம் நமக்கு தகுந்தவனா ஏற்றவனான்றத கூட பார்க்காத அவனிடத்துல சேரும்படியாக, அதாவது அவனோடய சம்ஸ்லேஷத்தை ஏற்படுத்தும்படியான ஒரு செயலை பண்றதுன்னு சொல்லி சொல்ற. அதனாலதான் பெருமாள் என்ன பண்ணார்னா, லோகத்துல எல்லாரோடையும் நம்ம கண்ணனாக அவதாரம் பண்ணார், ராமனாக அவதாரம் பண்ணார், மீனாக அவதாரம் பண்ணார், இப்படி எல்லாம் அவதாரம் பண்றார் பெருமாள். இதுக்கு காரணம் என்னன்னாக்க, அந்த நம்மள மாதிரி இருக்கவாழ்ந்தத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி, அந்த பிரீத்திக்கு அந்த கண்ணு மண்ணு தெரியாதபடி இவ்வளவு நீச்சமான நம்ம காரியம் பண்றோம்ன்ற எண்ணம் கூட இல்லாமல் தன்னுடைய நிலைக்கு ஏற்ப நாம செய்யறோமா, ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அவருடைய நிலைக்கு ஏற்றபடி நாம பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னாக்க, இல்லதான் இருந்தாலும் பரவாயில்லன்னு இறங்கி பண்றேன்னு சொல்லி சொன்னார். இதுதான் போன ஸ்லோகத்தினால அவருடைய அபினேசம் காமம் கண்ணை மறக்கிறதுன்னு சொல்றது. காமம் அப்படின்னு சொன்னமான ஆசைன்னு அர்த்தம். அந்த ஆசை நம்ம கண்ணை மறைக்கிறதா, எது பண்றோம் எது பண்ணல அப்படின்றது, எது பண்ணக்கூடியதை பண்றோமா சொல்லக்கூடியதை சொல்றோமா அப்படின்றதெல்லாம் இல்லாதபடி நம்ம கண்ணை மறைச்சு அதை எப்படியான அடையணும்ன்றது. அதே மாதிரி பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான அவர் நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடத்துல இருக்கிற ஒரு அபினிவேசம் இருக்க, ஆசை இருக்க, அவர் என்ன பண்றது, தானே இறங்கி வரும்படியாக இப்படி அவதாரத்துல வரும்படியாக பண்றதுன்னு சொல்லி போன ஸ்லோகத்துல சொன்னார். அதனுடைய விரிவை தான் இந்த ஸ்லோகத்தாலையும் அனுபவிக்கிறார். அதுவும் தேவப்பெருமாள் விஷயத்துல சம்ஸ்லேஷே பஜதாம் த்வரா பரவசா காலேன சம்சேத்யதான் ஆனிய ஸ்வபதே ஸ்வசங்கம கிருதம் தோடும் விளம்பம் பத. நம்ம எல்லாரும் பெருமாளை ஆசிரியிட்டோம். அங்க ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்துள்ள இருக்கிறார் எம்பெருமான். அந்த ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் பிராட்டியோட கூட எழுந்துள்ள இருக்கார். நித்தியசூரியெல்லாம் அவரை எப்ப பார்த்தாலும் ஹாவுகான்னு சாமகானம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கார். நித்தியசூரிகள் கொண்ட பேரும் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கச்சே அவர்களோட நித்திய நித்தியம் முக்தாளாக இருந்துட்டு இருக்கிறவா. இந்த ஒரு காலத்துல சம்சார பந்தத்தோட இருந்து அந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுபட்டு பக்தி பிரபத்தின்னு ஏதோ ஒரு காரியத்தை பண்ணி அதுல இருந்து விடுபட்டு அந்த உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி அதுல இருந்து விடுபட்டு சீவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்திருக்க, சம்சாரத்திலேருந்து விடுபட்டு சீவைகுண்டத்துக்கு போயிருக்கா. இப்போ அவளை பார்க்கச்சே அவளும் இந்த நித்தியஸ்வரிகளோடு சேர்ந்து அவர்களுக்கு இணையாக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிருக்க. இதுதான் லோகத்துல நடக்கக்கூடிய ஒரு முறை. சம்ஸ்லேஷே பஜதான் துவரா பரவசகா காலேன சம்சேத்ய. அப்பா தேவப்பெருமாளை பார்த்து ஹே வரதான்னு சொல்லி அவரை பார்த்து கூப்பிடுறாம் வரகாத்வம். அந்த தேவப்பெருமாளை மாதிரி பொறுமைசாலி யாருமே இல்லையா. அப்பேற்பட்டவர் யாரெல்லாம் லோகத்துல யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறவாள்னு கணக்கு போடுறோமோ அவ எல்லாருக்கும் மேற்பட்டவராக சிறந்தவராக பொறுமைசாலியாக இருந்திருக்கிறவர் அந்த தேவப்பெருமாள் ஒருத்தர் தானா. ஆகையால அவரை பார்த்து சொல்ற கமிணாம் வரகா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப அந்த கமிணாம்பரகா இந்த பொறுமைக்கெல்லாம் பொறுமை கடலாக இருந்திருக்கிற அந்த தேவப்பெருமாளை பார்த்து அப்படி இருக்கிற நீ என்ன பண்றன்னா, பொறுமை இருக்கிறவளுக்கும் பொறுமை இல்லாத சில சமயம் ஆயிடுறோம். அதனால நீ பொறுமை இல்லாத சில காரியத்தை நீ பண்ணிடுற அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாள்லாம் பெருமாளை அடையணும்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காலேன சம்சேத்திய தான் ஆனிய சுபதே சுசங்கமகிருதம் சோழும் விளம்பம் பத. காலேன ஆனிய, ஒவ்வொரு காலத்துல ஒரு கால விசேஷத்துல இன்னும் கேட்டா ஏ ஜன்ம கோட்டி உபார்ஜித சுத்த தர்மாக தேஷாம் பவச்சரண பக்தி அதீவ பௌக்கியா என்று சொல்லி சுவாமி தேசிகன் தேவநாயக முச்சாசத்துல சாய்க்கிறார். ஒத்தனுக்கு விஷ்ணு பக்தி பெருமாளிடத்துல பக்தி பண்றது போக்கியமா இருக்கணும்னாக்க அவன் எத்தனையோ கோடி கோடி ஜென்மங்கள் தபஸ் பண்ணிருக்கணுமா, சுத்த தர்மாலாவெல்லாம் இருந்திருக்கணுமா. அப்படிதான் அப்படி இருக்கிறவாளுக்கு தான் அந்த எம்பெருமானுடைய திருவடிய தியானம் பண்றது அவர் இதுல ஒரு இதுல ரகசியத்ரைசாரத்துல பரதேவதா பரமாத்ம அதிகாரத்துல சுவாமி சில பிரமாணங்களை எடுக்கச்சு ஏழு ஜென்மாக்கள் சூரிய பக்தனாக இருந்தான்னாக்க எட்டாவது ஜென்மால வந்து ருத்ர பக்தனாக ஆவிர்வானார். அந்த மாதிரி ஏழு ஜென்மா ருத்ர பக்தனாக இருந்த பிற்பாடு எட்டாவது ஜென்மாலதான் விஷ்ணு பக்தனா ஆவான்னு சொல்லிருக்கு. அப்படி விஷ்ணு பக்தனாக ஆறத்துக்கே எத்தனை எத்தனையோ காலம் பிடிக்கும். அப்படி பெருமாள் என்ன பண்ற அப்படின்னாக்க இவாளை சீவைகுண்டத்துல வரவழிச்சு அந்த சீவைகுண்டத்துல வந்து அவளுக்கு சகல போகத்தையும் கொடுத்து அவளோட தானும் போகத்தை அனுபவிக்கணும்னு பெருமாள் நினைச்சேர்னாக்க அதுக்கு என்ன வேண்டி வரும், என்ன பண்ண வேண்டி வரும்னு, காலேன சம்சோச்ச தானானிய சுபதே சுசங்கம கிருதம். காலேன சம்சோத்தியே அப்படின்னு தன்னை சேர்ந்தவராக இருந்திருக்கிற பக்தர்களுக்கு அந்த சம்சலேஷம் இருக்கு. அந்த சம்சலேஷத்துல ஒரு துறை இருக்கான், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த பக்தர்களோட நாம சேரணும் சேரணும்னு ஆசை இருந்திருக்கான். சரி அவ்வளவுதானே, அவளை எம்ப இருக்கிறது சிவிகுண்டத்துல வரவழைச்சுட்டா போச்சு, வரவழைச்சு அவளோட நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னா அந்த வரவழைக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்குன்றது அவருக்கு தோணிட்டான் தேவப்பிரமாணிக்கு. ஏன் வரவழைக்கிறது கஷ்டமா இருக்குன்னா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு வரணும்னாக்க இந்த பிரகிருதி சம்பந்தம் போனாதான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு வர முடியும். கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு சொல்லக்கூடிய அந்த பக்தி யோகத்தை பண்ணாதான் மோட்சத்தை அடைய முடியும். இல்லையா சரணாகதியான பண்ணணும், இது ரெண்டும் பண்ணலே முடியாது. சரணாகதி பண்றதுக்கு நாமெல்லாம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்றதுக்கு சமர்த்தால இல்லை, நம்மளால முடியவே முடியாது. எத்தனை ஜென்மக்கு நமக்கு எடுத்தாலும் கூட அந்த பெருமாளுக்கு அதிருஷ்ட சந்தாரோபாயகான பெருமாளை அடையறது இந்த சம்சாரத்தை தாண்டத்துக்கு ஜென்மக்கு எத்தனையோ கோட்டி ஜென்மம் எடுத்தா கூட, இது எம்பெருமானாருடைய வாக்கு, கோட்டி ஜென்மம் எடுத்தானா கூட எந்த சமயத்துல இந்த மானா இந்த ஜென்மாலமானா எனக்கு சாமர்த்தியம் இல்லாத இருக்கலாம், அடுத்த ஜென்மமானாக அதுவே இல்லை, நான் எண்ணி பார்த்தேன் எண்ணி எண்ணி பாக்குறேன் நானு, எத்தனை ஜென்மா எடுத்தாலும் என்னுடைய முயற்சியினால எம்பெருமான அடைய முடியாதுன்றது தான் சித்தமா இருந்துருக்கு. அப்போ அதே அப்போ என்ன எனக்கு வேற என்ன வழி இருக்கு உன்னுடைய திருவடி தாமரங்கள் தவிர வேற ஒன்னும் கதி இல்லாதவனாக நான் இருந்திருக்கேன், சரணாகதி பண்ணனாக்க அவனுக்கு மோட்சம் வரும்னு சொல்லி சொல்லிருக்கு. இப்ப இந்த சரணாகதி பண்ணணும்ன்றதுக்கு அதுக்கு எவ்வளவோ சில விஷயங்கள்லாம் தேவைப்படுறது. ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லைன்னா சரணாகதி பண்ண முடியாது. ஆச்சாரியனை முன்னிட்டு தான் சரணாகதி பண்ணணும். அந்த ஆச்சாரிய கட்டம் ஈஸ்வரத்துக்கு சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் துக்கான்னு ஆச்சாரிய கட்டாட்சம் சுலபமா வந்துருமான்னா நமக்கு அதுவும் சுலபமா வராது. ஈஸ்வரத்துக்கு சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் துக்கா அதுக்கு மாத்திரம் இல்ல. பெருமாள் நம்ம விஷயத்துல சுகுருதாவத்தோட பெருமாள் எழுந்துள்ள இருக்கணும். நாம ஏதான ஒரு எப்பயான ஒரு சமயத்துல ஒரு புண்ணிய காரியத்தை பண்ணிருக்கணும், அந்த புண்ணிய காரியம் பலன் கொடுக்கிற திசையில இருந்திருக்கணும். அதோட மாத்திரமில்ல, ஜாயமானத்துல திசையில நம்மளுடைய பிறவி சமயத்திலேயே பெருமாளுடைய ஆச்சாரிய பிராப்திக்கு காரணமாக இருந்திருக்கிறது. சாதுக்களிடத்துல துவேஷம் இல்லாமல் இருக்கணும், அவர்கள் அபிமுகம் காமிக்கணும், அவளோட பேசணும் பழகணும், இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு சதாச்சாரிய கட்டாட்சமே ஏற்படும். இப்படி சதாச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா நமக்கு எம்பெருமானிடத்துல அந்த ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமும் ஏற்பட்டு அதுக்கப்புறமாக நம்ம தேகாவசானத்துல நம்மளுடைய கர்மாக்கள்லாம் கழிந்து நாம பாப்பங்கள் அந்த பிராரத கர்மால உண்டான எவ்வளவு பாப்பம் இருக்கோ அந்த பாப்பங்களையும் நாம கழிச்சு கடைசியில தான் நாம மோட்சத்துக்கு போக முடியும். அப்ப பெருமாள் பாக்குறேன் இவனுக்கு மோட்சம் கொடுக்கணும்னாக்க இவ்வளவு காரியம் பண்ணணும். அவன் எந்த இவன் பண்ணின பாப்ப கர்மா புண்ணிய கர்மா இதெல்லாம் லிஸ்ட் எடுத்து பாக்கணும். இது மொத்தத்தையும் லிஸ்ட் எடுத்து பார்த்து இதுல ஏதோ ஒரு புண்ணிய கர்மா பலன் கொடுக்க இருக்கு, எந்த புண்ணிய கர்மா பலன் கொடுக்க இருக்கிறதுன்றத அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இவனுடைய பிறவி சமயத்திலேயே பெருமாளுடைய கட்டாட்சம் இருக்கணும். இப்படி இல்ல எந்த பிற்பாடுதான் ஆச்சாரிய கட்டாட்சம் வரப்போறதே தவிர அப்படி சொன்ன உடனே நினைச்ச மாத்திரத்தினால ஆச்சாரிய கட்டாட்சம் வந்துடாது. இப்ப அதுக்கப்புறமா ஆச்சாரிய கட்டாட்சம் வந்தாலும் கூட இவன் போய் பிரார்த்திக்கணும் ஆச்சாரிய இடத்துல, எனக்கு இனிமே ஜென்மம் இல்லாதபடியான ஒரு சரணாகதி பெருமாளிடத்துல எம்பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணி எனக்கு பிறவி இல்லாதபடியாக இருக்கணும்ன்றது ஆச்சாரியனிடத்துல பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறமா தான் இவனுக்கு வந்து மோட்சம்ன்றது வரும். அப்ப பிரார்த்தனை பண்ணக்கு ஏன் பிரார்த்தனை பண்ணோம், அப்பிரார்த்திதோ நகோபாயத்துன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப நான் பெருமாள் நம்மள கூப்பிடுறேன், நீ வரையா போலாம் சீவைக்குண்டத்துக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நம்ம சித்தமா இருந்துட்டு இருக்கோம் சீவைக்குண்டத்துக்கு போறதுக்கு, நம்ம காலட்சேபம் கேட்டு இருக்கோம், உபன்யாசம் கேட்டு இருக்கோம், எல்லாம் சொல்றோம், நலமின் நலவந்தம் இருந்தது ஒரு நாடுன்னு சொல்லிட்டு அந்த சீவைக்குண்டம் இருக்கிறது நலத்துக்கு அந்தம் இல்லாததாக இருந்திருக்கிற ஒரு நாடுன்னு ஆழ்வான்னு சொல்லி சொல்ற அப்பேற்பட்டதாக இருந்திருக்கிற அந்த நாடு. ஆகையால அந்த நாட்டுக்கு போறேன் வரையா போலாம் அப்படின்னு பெருமாள் நம்மள கூட்டிருந்தாக்க நம்ம எத்தனை பேர் சித்தமா இருக்கோம் வரம் போலாம் அப்படின்னு சொல்றதுக்கு, ஆஹா நான் இப்பயே வரம் உமோட வரம் போலாம்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் நம்ம சித்தமா இருக்கோம், ஒருத்தர் கூட சித்தமா இல்ல. இந்த ஜென்மா முடியட்டும் நான் அப்புறம் வரேன் நானு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர ஒருத்தரும் இப்பயே வரேன்னு யாருமே சொல்ல மாட்டோம். ஆகையால இப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம இருக்கச்சு அப்ப நம்ம பிரார்த்திக்கலாம்னாக்க ஆச்சாரியன் மாத்திரம் ஒன்னையார் எனக்கு மோட்சம் வாங்கி கொடுக்க சொன்னா அடுத்த ஜென்மா எனக்கு பெரிய ராஜாவா இருக்கிறதா இருந்துருக்கு. ஆகையில நான் ஏதோ தேகாவதானயமான தத்வாதம் பிராபய சுயம்னு என்னத்துக்காக எனக்கு ஆச்சாரியன்னு பார்த்து நீ ஒன்னையார் மோட்சம் வாங்கி கொடுக்குறன்னு கேட்டாக்கா என்ன பண்றது. அதுக்காக நாம பிரார்த்திக்கணும். இப்படி பிரார்த்திச்சு பாட்டு அதுக்கப்புறமா ஆச்சாரியன் சரணாகதி பண்ணி அதுக்கப்புறமா நம்ம மோட்சத்துக்கு போறதுன்றது இருக்கு. இவ்வளவு காரியம் பண்ணாதான் நம்மளால சீவைக்குன்றத்துக்கு போக முடியுமா. இந்த தேவப்பெருமாள் பாக்குறா இதெல்லாம் நமக்கு ஆகாது. ஏன்னா காலேன சம்சோத்யதான் ஆனீய ஸ்வபதே சுசங்கம கிருதம் ஓடும் விளம்பம் பதா. இது ஏகப்பட்ட நாழியாகும், இவ்வளவு விளம்பத்தை தாங்கிக்கிறதுக்கு முடியலையா. அந்த தேவப்பெருமாளுக்கு நம்மளிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி என்ன பண்றதுன்னாக்க அப்படியே உடனே உடனே உடனே நம்ம எல்லோரையும் நம்மளோட ஒரு சம்சலேஷன் ஏற்படுத்திக்கணும்னு அவருக்கு ஆசைப்படுறதான். நாம ஆசைப்படுறது மாத்திரம் இல்ல அவருக்கு ஏற்படுறதான். சம்சலேஷே பஜதாம் ஸ்வரா பரவசா ஸ்வரா பரவசா பஜதாம் சம்சலேஷே. யாரெல்லாம் எம்பெருமான ஆசிரியக்கிறவர்களாக இருந்திருக்காளோ அவளுடைய சம்ஸ்லேஷம், அவளுடைய ஒரு சேர்க்கைக்காக ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் பெருமாள். அதோட ரொம்ப ரொம்ப வேகப்போம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணோம்னா, சரி நாம இருக்கிற இடத்த அவளை வரவழைச்சிருவோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அவளை வரவழைக்கிறதுக்கு இவ்வளவு சிரமம் இருக்கு. இந்த கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணி ஆகணும், பக்தி யோகம் பண்ணாக்கா எந்த ஜென்மாவில அந்த பலன் கொடுக்கும் தெரியாது. பிராரப்த கர்மா பக்தி யோகத்தினால பிராரப்த கர்மா போகாது, ஆகையால பிராரப்த கர்மா எந்த ஜென்மால முடியறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் வா மோட்சத்தை அடைய முடியும் பக்தி யோகம் பண்றவா. சரணாகதி பண்றதுக்கோ ஆச்சாரிய கட்டாட்சம் போகணும், ஆச்சாரிய கட்டாட்சத்துக்கோ இப்ப நான் கீழ் சொன்ன மாதிரி ஆறு காரணங்கள் தேவைப்படுகின்றன. இப்ப இந்த ஆறு காரணம் அவன் எங்கேயிருந்து எங்க எதிர்த்தா சுகிருத்தம், எப்பயான ஒரு சுகிருத்தம் பண்ணிருக்கானான்னு அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. நாம நிச்சயம் நிச்சயம் பண்றது மொத்தம் பாபம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சமயத்துல கூட நல்லதே நம்ம பண்ணாத நாம இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சே அப்போ நமக்கு என்ன பண்ண, அப்படி இருக்கச்சே இப்ப இது எல்லாம் தாண்டி நான் இவனை கொண்டு போய் சேவை குண்டத்துக்கு ஐக்கியம் வரணும் அப்படின்னாக்கா, அவனை எப்படி ஐக்கியம் வருது, எவ்வளவு நாள், அது எத்தனை நாள் ஆகும் சொல்ல தெரியல. கலவு சங்கீர்த்தி கேசவம்னு சொல்லிருக்கு, கலியுகத்துல எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னாலே போறோம்னு சொல்லிருக்கு, தேச வாசத்தை சொன்னாலே போறோம்னு இருந்துருக்கு. இந்த சேவை குண்டத்துல அதாவது காஞ்சிபுரத்துல வாசம் பண்ணாலே போறோம், காசியில வாசம் பண்ணாலே போறோம், மோட்சம் வந்துடும் எல்லாம் சொல்லிருக்கு. ஆனா சுவாமி தேசிகன் ரகசிரிசாரத்தை சொல்லச்சே, இந்த திவ்ய தேச வாசமோ இல்ல நாம சங்கீர்த்தனமோ இதெல்லாம் பரம்பரையா காரணமா இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் தான் காரணமா இருக்குமே தவிர இவையே சாட்சாத்தா காரணமாக இருக்காது, நேர் காரணமாக இருக்காதுன்றத சொல்லியிருக்கேன். இப்ப இந்த மாதிரி இவனை ஒரு படிப்படியா படிப்படியா எட்டு வந்து அவ்வளவு தூரம் கொண்டு வரணும், கொண்டு வர வரைக்கும் தேவைப்படும். அவங்க அங்க இருக்கிற எம்பெருமானுக்கு பொறுமை இல்லையா. சொதுபததனா தத்யஸ்வா மகா பிரளயேபிவா விதரதி நிஜம் பாதாம் போஜம் ரிஷாத்தல சேகரான்னு சுவாமி தேசிகன் தயாசத்துக்கு என்ன சாகிற அந்த தயாதேவியின் இடத்துல போய் நாம சரணாகதி பண்ணிட்டோம்னா, தயாதேவிய நாம அடைஞ்சிட்டோம்னாக்க இன்னைக்கு நாளைக்குன்னு இல்ல, எத்தனையோ என்னைக்கோ ஒரு நாள்ல கண்டிப்பா நமக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது, மோட்சத்தை அடைய முடியாது, திருவேங்கட முடியாது திருவடியை அடைய முடியாது பண்ணிடுவான் தயாதேவி, இதுல ஒன்னும் சந்தேகமே இல்லைன்னு சொல்லி சொல்ற. அப்ப அது என்னைக்கு அத்திய சோவா மகா பிரளயேபிவான், மகா பிரளய காலத்திலயும் எப்பயோ ஒரு சுயத்துல நமக்கு மோட்சம் வர முடியாது பண்ணுவோம்னா, அவ்வளவு நாள்லாம் அவர் காத்துக்கிறதுக்கு விரும்பலையா, நம்மளோட ஒரு சம்சலேஷத்துக்கு உடனே சம்சலேஷம் ஓடும்னு, அதாவது தேவப்பெருமாளை ஆசிரியத்தவர்களாக இருந்திருக்கிற அவள் விஷயத்துல அவள ஒரு பெரிய துறை, அவளோட சேரணும்ன்றதுக்கு ஒரு துறை வந்துடுதான். காலேன சம்சேத்த காலக்கிரமமாக வருஷ கிரமத்துல அந்த காலக்கிரமத்துல அவனுக்கு சம்சோதனம் பண்ணி அவனை சீர்திருத்தி சொபதே ஆனிய தன்னுடைய தான் ஆணிய சொபதே தன்னுடைய ஸ்தானமாக இருக்கிற சேவை குற்றத்துக்கு அழைத்து வந்து அதுக்கப்புறமா தனக்கு இருக்கக்கூடியதான போகும் எல்லா போகத்தையும் அவருக்கு கொடுக்கும்படியாக பண்ணி அவளோட ஒரு சம்சலேஷத்தை விரும்புற அளவு அவருக்கு பொறுமை இல்லையா. அத்தான் ஆரம்பிக்கிறது சுவாரஸ்யமா சொல்லணும், க்ஷமிணாம் வரகா பொண்ணு, நீர் பொறுமைசாலிக்குள்ளெல்லாம் பொறுமையாக இருந்திருக்கிறவர், பெரியவராக இருந்திருக்கிறவர், உம மாதிரி பொறுமை இருக்கிறவர் யாருமே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் எந்த விஷயத்துல பொறுமையா இருக்கேன்னா, மீதி எல்லாம் விஷயத்துல வேணா பொறுமையா இருப்பாரே தவிர ஆசிரியர்களுடைய சம்சலேஷ விஷயத்துல அவருக்கு பொறுமையே இல்லையா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அவளோட சேர்ந்துடணும்னு அவர் ஆசைப்படுறாராம். அதுக்காக அவர் ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டேரா. என்ன பண்ணார் அப்படின்னா, சசங்கம கிருத்தம் சோடும் விளம்பம் அக்ஷாம் என்ன, இந்த கால தாமதத்தை தாங்கிக்க முடியாதவராக அந்த சகிக்க முடியாதவராக கொண்டு அவர் என்ன பண்ண, அத்திர அவதீர்ணா பவேகே, அத்திர அவதீர்ணா பவேகே, அவர் தேவப்பெருமாளாக இங்க அவதாரம் பண்ணிட்டார். நம்மள அங்க போய் ஐக்கியம் போனா அந்த வந்த சம்சலேஷம் வந்தா என்ன, அவரே இங்க வந்தாக்க வந்து அடைஞ்சாக்க இந்த சம்சலேஷம் ஒன்னா, ரெண்டும் சம்சலேஷம் ஒண்ணுதானே, ஆகையால சரின்னுட்டு அவரே இங்க வந்துடணும். இவனை ஐக்கியம் வர்றதுக்கு எத்தனையோ நாள் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும், எத்தனை ஜென்மம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா நான் உடனே நினைச்ச மாத்திர உடனே வந்துடலாமோ இல்லையோ, ஆகையால தான் வந்துடுவேன். இப்போ சில சில வஸ்துக்கள்லாம் வேற வேற தேசத்துல விளையக்கூடியதாக இருக்கும். இப்ப அந்த பழங்களோ அல்லது காய் வகைகளோ சில வஸ்துக்கள் எல்லாம் இந்த தேசத்துல விளையாது, வேற தேசத்துலதான் விளையும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்ப அந்த தேசத்துல விளையிற வஸ்துக்கு அந்த இப்ப இந்த தேசத்துல விளையணும்னாக்க அந்த செடியை இங்க வச்சு அதுக்கு உண்டான ஒரு தட்பவெப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி அதுக்கப்புறமா அனுபவிக்கிற வரைக்கும் நமக்கு பொறுமை இருக்காது. அப்ப நாம என்ன பண்ணுவோம், அந்த வஸ்து ஓணும் ஆசைப்பட்டோம்னா எந்த தேசத்துல விளையறதோ அந்த தேசத்துக்கே போய் அந்த வஸ்துவை வாங்கி நாம அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி அந்த பெருமாள் என்ன பண்றாருன்னா, தான் இருக்கிற இடத்துல நம்மள அழிச்சும் போகணுன்றதுக்கு பார்த்தோம்னா அவ்வளவு சுலபமா தான் இருக்கிற இடத்துக்கு இவர்களை அழிச்சும் போக முடியாது, ஆசிரியர்களை அழிச்சும் போக முடியாது. சரி, அவ வரப்போது வரட்டும், வரச்சே நம்ம அவளோட சம்சலேஷன் பண்ணுவோம்னா அது வரைக்கும் அவருக்கு பொறுமை இல்லை. சரி, அவ இருக்கிற இடத்துக்கு நாம போயிட்டு போனா அவளுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும், நமக்கும் சந்தோஷம் ஏற்படும்னுட்டு அவர் இங்க தேவ பெருமாளாக அவதாரம் பண்ணேர் என்று சொல்லி முடிகிறேன். இப்ப இதனால என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பெருமாள் ஆசிரியமான ஒரு சேவை, அந்த பெருமாள் ஆசிரியருடைய சேவையினால அந்த வடிவழக காண்பிச்சு நம்மள மோகிப்பிக்கிறேன். இதுதான் ஒரு சம்சலேஷன், நமக்கு வரக்கூடிய சம்ஸ்லேஷன்றதுக்கு வரச்சு. அழ்வார் பாசுரத்துல வரச்சு கேசவந்தமர் பாசுரத்துல ஆச்சரியமான ஒரு விஷ்ணுன்ற சப்தத்துக்கு வரச்சு சொல்ற, இந்த விஷ்ணுவா இருக்கிறது வரச்சு கேவலம் தன்னுடைய வடி அழக காண்பிக்கிறார். அந்த வடி அழக காண்பிச்ச உடனே அதுலயே மொத்த பேரும் மோசிட்டு போயிட்டார். அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே கூட ரொம்ப விஸ்தாரமா வியாக்கியானம் பண்ணல, ஒரு சின்ன இதுதான் அவருக்கு வியாசனம். அந்த பாசுரம் பாருங்க, விட்டிலங்கு தாமரை பாதம் கைகள் கண்கள், விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு, விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பருதி, விட்டிலங்கு முடி அம்மான் மதுசூதனன் தனக்கே. இது ஆழ்வாருடைய மங்களாசாசனம். இது அப்படியே இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க ஆழ்வான் அனுபவிக்கிற மாதிரியும் இருந்துருக்கு, சுவாமி தேசிகன் அனுபவிக்கிற மாதிரி இருக்கு, தேவப்பெருமாள் விஷயத்திலையும் சொல்லலாம். விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள், பெருமாள் விஷ்ணுன்றவர் எப்படி இருந்திருக்காருனாக்க அவருடைய திருக்கைகள் திரு கண்கள் திரு பாதம் எல்லாமே தாமரை மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா, பாணிபாத வதனேஷன சுத்தைகி அம்புஜான் நெபதிசன் வரதத்துவம்னு தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ணிருக்காரு ஏற்கனவே ஆழ்வான். இது அதுல நம்மாழ்வார் மனசுல எப்படி நினைச்சிட்டு வந்தாரோ அதை சொல்லிதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார் தேவப்பெருமாள். விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு அப்படின்னா, இப்ப பெருமாளுடைய நீலமேக சாமலனாக இருந்திருக்கிறவர் அவர் திருவுடம்பு அதுவே ஒரு மலையாக இருந்திருக்குன்னு சொல்லச்சு, மரத்தக பூதர மாதிரிகாயமானம்னு சொல்லி மரத்தக மலையாக சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள மங்களாசாசனம் பண்ற, இதெல்லாம் இந்த ஆழ்வார் பாசனத்துல இருந்து எடுத்து வந்துதான். விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பருதின்னு பெருமாள் சங்க சக்கரத்தை சமர்ப்பிச்சிருக்கேன், அந்த சங்க சக்கரத்தை சமர்ப்பிச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னாக்க ஒன்னு மத்தியம் மாதிரியாக, அதாவது ஒன்னு சந்திரன் மாதிரி சங்கம் இருந்துருக்கு, பரிதி மாதிரி சூரியன் மாதிரி வந்து சக்கரம் இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றார். இன்னைக்கு திருவாழ்வாருடைய திருநெல்வேலிய ஜெயந்தி, இந்த தினத்துல திகழ்வாரு நாம ஸ்மரிக்கிறோம். இவர் ரெண்டு பேரும் எப்படி இருக்காருன்னா, சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற நீலாசலோதித நிசாகர பாஸ்கர அப்படின்னு ஒரே சமயத்துல சூரியனும் சந்திரனும் தோன்றின மாதிரி இருந்துட்டு இருக்கான், பெருமாள் சாத்தின்னு இருக்கிற பெருமாள் தன் கையில ஏத்தின் இருக்கிற சங்க சக்கரம்ன்றது. அது மாத்திரம் இல்ல, வீட்டிலங்கு முடி அம்மான் மதுசூதனன் தனக்கு என்ன அதிராஜ்யம் அதிகம் பவனானாம் சுழிகாமணி சகசிரம் அறியிட்டேன்னு அந்த தேவ பெருமாள் சாத்தின் இருக்கிற திருவபிஷேகம் இருந்துட்டு இருக்க அப்படியே கண்ணை கொள்றது, ஆயிரம் கதிராயிரம்னு சொல்லி ஆயிரம் சூரியனும் ஒரே சமயத்துல உதிச்சாக்க எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசத்தோட இருக்கு. அந்த பிரகாசத்தை பார்த்த இவன் தான் இவன் தான் எல்லா லோகத்துக்கும் நாசம்னு தெரிஞ்சு தெரியப்படுத்துவதாக இருக்க, அப்பேற்பட்ட எம்பெருமான், அந்த எம்பெருமான் நம்மளுடைய சம்ஸ்லேஷத்துக்காக குடுகுடுன்னு சீமை குண்டத்துல இருந்து இங்க வந்து தேவப்பெருமாளாக இங்க வந்து எழுந்திருக்கிட்டேன். இது ஒண்ணும் தப்பு இல்ல, போனா போட்டோம். உன்னுடைய ஆசை ஆகையால நீ இங்க வந்துட்டு இது பண்ண இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்துதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, இதுக்கு மாத்திரம் பதில் சொல்லு அப்படின்னா, கிண்ணாமத்துவம் அசம்ஸ்கிருதேஷு விதரன்னு வேஷம் ரிணீஷேத்து தானு அப்படின்னு. இப்ப யார் யாரெல்லாம் தேவப்பெருமாளத்துல பக்தியோட இருந்துட்டு இருக்காளோ அவ மாத்திரம்தான் தேவப்பெருமாளை சேவிக்கிறாள்னா, நாஸ்திகாலம் கூடதும் வாசல்ல பெருமாள் எழுதினா அவ கண்ணிலிருந்தும் பெருமாள் புலப்படுறேன். இப்ப அவளுக்கெல்லாம் இன்னத்துக்கு சேவை சாய்க்கிற செலக்டடா இப்ப போற மாதிரி யாரோ சில பேர் தான் போய் இப்ப தேவைப்படுறவங்களும் சேவிக்க முடியும். அந்த மாதிரி செலக்டடா யார் மாத்திரம் ஆசிரியர்களா இருக்கோ அவளுக்கு மாத்திரம் சேவை செய்ய, தப்பு பண்ணவாளுக்கு சேர்ந்து ஒரு வழியா சேவை சாட்சின்னு இருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லி ஆழ்வான் தேவ பெருமாளை பார்த்து கேட்கிறேன். ஆச்சரியமான் அசம்சிருத்தேஷு வேஷம் இதரன்னு அசம்சிருத்தேஷு ஒன்னிடத்துல பக்தி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா உண்மையான பக்தி இல்லாத வாழ் விஷயத்துல கூட நீ என்ன பண்றன்னா வேஷம் வித்தரன் உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை அவளுக்கும் நீ காண்பிச்சுட்டு இருக்க, அவளுக்கும் காண்பிச்சுட்டு இருந்துட்டு நீ வந்து நீ அவளுக்கு மாத்திரம் ஆசிரியாளுக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்ணா போருமே, மீதி பேருக்கு பண்ணாது மீதி பேருக்கும் காமிச்சுண்டு ஏன் இருக்க, இதற்கு ஒரு சந்தேகமா இருக்குன்னு ஆழ்வான் கேட்கிறேன். இதுக்கு பதில் எங்க வந்திருக்குன்னு கேட்டோம்னா இதே மாதிரி கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்கு. இந்த ஆழ்வான் இந்த மாதிரி கேள்விக்கு பதில் திருச்சந்த விருத்தத்துல பார்க்கணும். திருச்சந்த விருத்தத்திலும் பல்லவா படித்தவர் போர் செய்திருந்த செற்ற தீயில் வெந்தவர்க்கும் வந்துடை எய்தலாகும் என்பர் ஆதனால் என் மாய நாயினேன் செய்த குற்றம் நக்கமாகவே கொள் ஞானனாகனே என்ன அந்த இடத்துல திருச்சந்த விருத்தத்துல ஆழ்வான் திருமிழி ஆழ்வார் அனுபவிக்கிற அதே மாதிரி அனுபவத்தை இந்த இடத்துல ஆழ்வான் நமக்கு கொண்டு வர அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க தவ்ய தவப்பிரிய ஸ்தோத்ரஹான்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய எம்பெருமான் அந்த கண்ணனை போய் அவனுடைய பாப விசேஷத்தினால சிசுபாலன் வெய்யறான். அந்த வெய்யறது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியவனை போய் வெய்யறது வெய்யறதும் எப்படிப்பட்ட விசவுன்னு பார்த்தோம்னாக்க எவ்வளவு நீச்சமான விசவு சொல்ல முடியுமோ அவ்வளவு நீச்சமான விசவு. அவனுடைய பிறப்பை கொண்டு வெயிர் விசவு. நீ எங்க பிறந்தவன், யாருடைய பிறந்தவன், இது ஒரு பெண்குடியில பிறந்தவன். அதாவது பெண்குடியில பிறக்கிறதுன்னா பெண்ணனுடைய ஸ்வீகாரம், பெண்ணு ஸ்வீகாரத்தினால க்ஷத்ரியனானவனே தவிர அந்த யதுவம்சத்துல இருக்கிறவா பிள்ளையினுடைய ஸ்வீகாரத்தினால நேர நேரம் வந்தவன் இல்லைன்னு அது ஒரு பட்சம். ஆகையால பெண்களை ஸ்வீகாரம் எடுத்துக்கிறது சாஸ்திர சம்மத்தமா இல்லையா அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல இருந்தே இது ஒரு பெரிய சர்ச்சையோடு இருந்துருக்கிற ஒரு விஷயம். அப்போ அது கொஞ்சம் ஒரு இழி செயல்ன்ற ஒரு புத்தியில அவன் வந்து சிசுபாலன் இவரை வெய்யறான். அதோட இடைக்க வலைக்கு தெரியாதவளாக இருந்திருக்கிற இடைக்குலத்துல பிறந்தவனாக இருந்திருக்கவன் நீ என்னென்னலாம் தப்பு காரியம் பண்ணிருக்க, நவனை சோரம் பண்ணிருக்க, ராசக்கிரீடம் பண்ணிருக்க, இப்படி எல்லாம் பண்ணிருக்க, இதெல்லாம் போய் ஒரு குற்றமாக ஆகி அவன் வந்து இப்படியும் அவ்வளவு விசேர்க்கான். அவனுக்கும் பிரமாணிஞ்ச உடனே சக்கராயுதத்தால மாய்த்து அப்போ பகவான் தஸ்மாத்து ஸ்மரணாது தக்தாகிலாக சஞ்சயா அப்படின்னு அந்த பெருமாளுடைய சக்கராயுதத்தினால அவன் மாண்டதுனால அவனுக்கு இருந்துருக்கிற பாப்பம் மட்டும் போயிட்டான். பாப்பம் போய் அவன் சேவை கொடுத்துட்டு போயிட்டான். இதே மாதிரிதான் வாலிபதம் பண்ண செய்யும் பெருமாள் என்ன பண்ண ராமபானாகதா க்ஷிப்ரம் ஆவகது பரமாங்கத்தியும் வாலி நீ விசாரப்படாது. உனக்கு ராமபானத்தினால நீ அடிபட்டு நீ இறந்ததுனால உனக்கு உத்தமமான கதி வரப்போறது எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு வால்மீகி பகவான் சொல்லி சொல்ற. இப்படி இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணவராக இருந்திருக்கிற தேவ பெருமாள் அதே மாதிரி அந்த எம்பெருமான் என்ன பண்ணிருக்குன்னா எனக்கு ஒரே ஒரு சந்தேகமா இருந்திருக்கு, சிசுபாலனுக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி மீதி பேருக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ற மாதிரி ஒன்னிடத்துல பற்று இல்லாதவர்களுக்கும் சேர்ந்து இங்க இங்க எழுந்துட்டு இருக்கு, அவளும் நாஸ்திகாலும் வந்து சேவிச்சுருக்கு, அவளுக்கு இதுக்கு என்ன காரணம் இருந்துருக்கு, சிசுபாலன் மாதிரி மொத்த பெருமை அந்த மாதிரி இருந்துருக்காளா எனக்கு தெரியலையே, இந்த சம்சயத்தை நீ தான் சொல்லணும், நீ ஆசிரித்தாளுக்காக அவதாரம் பண்ணேன்னா அது ரொம்ப சந்தோஷம், அது ஏற்புடையதாக இருந்துருக்கு ஆனா நீ பண்ணிருக்கிற அவதாரத்தினால தேவப்பெருமாளாக அவதாரம் பண்ணிருக்கிறதுனால உன்னை பழிக்கிறவர்களும் கூட உன்னை வந்து சேவிக்கிறவ, அதாவது உன்னை பாக்குறவாளாக இருந்துருக்கான். அவளுக்கும் உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நீ காண்பிக்கிறவனாக இருந்துருக்க, இப்படி இருக்கிறது என்ன காரணத்தினாலேன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தினால தேவப்பெருமாளை பார்த்து ஒரு சந்தேகத்தை எழுப்புறவராக இருந்துருக்க. சந்தேகம் தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ற வாஸ்தவமா இதுதான் நாம நிச்சயம் நினைச்சிருக்கோம். அது சந்தேகம் தான் எனக்கு. இந்த தேவப்பெருமாள் விஷயத்துல இன்னும் ஒருத்தர் இருந்தேராம். ஆகையில இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நிஷ்கபடமான பக்தியோட இருந்து பிரம்மோத்சவம் நின்று போச்சான், வைசாக நின்று போச்சான். அந்த வைசாகம் நின்றுனாக்க யார் சொன்னா உற்சவம் இல்லைன்னு நானே பார்த்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேனா. அந்த எந்த வேளையில துவஜாரோகணமோ அந்த வேளையில அங்க சன்னதிக்கு போயிடுவேன். அந்த போன உடனே பெருமாள் மலையிலேருந்து எழுந்துருன்ற மாதிரி அவரே கிடு கிடு கிடு கிடுன்னு ஓடி வருவேரா, இறங்க என்ன வேகமா எழுந்துருடுவேர், மலையிலேருந்து எழுந்துருடுச்சு. அவர் மனசுல அப்படியே தேவ பெருமாள் வெங்கடாசிரி குண்ட சாத்திண்டு அப்படியே முன்ன கண்டை சாத்திண்டு சத்யவாசனம் சொல்லிட்டு மலையில இறங்குறதா அப்படியே மலையில மனசுல தியானம் பண்ணிட்டு வேகம் வேகமா ஓடி வருவேன். வாகன மண்டபத்துல சப்பரத்துல எழுந்துள்ள இருக்கிறதா அவர் நினைச்சிட்டு இருப்பேன். உடனே அங்கிருந்து பெருமாள் அச்சகாலம் அங்க திருவாதாசன் ஆகி மந்திர குப்பம் ஆகி துவஜாரோகணம் ஆறுதா, அவரு மனசாலேவே துவஜாரோகணம் பண்ணிட்டு வேறான். அனை வந்து ஓதிக்கிற மாதிரி ஒரு சப்தத்தை உண்டு பண்றது, அவரே தொடக்கம் பண்றது, அருள் செயல் தொடக்கம் பண்ணுவார், அவரே வேதபாராயணம் பண்றது, எல்லாம் பண்றதா மனசுல நினைச்சுட்டு அப்படியே தேவப்பெருமாளே எழுந்துள்ளதா இருந்து அப்படியே அங்கேருந்து கிளம்பி அப்படியே சுவாமி தேசிகனுடைய வாசல்ல போய் தேசிகனுக்கு மரியாதை பண்ற மாதிரியும் போய் கங்கனா மண்டபத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து இந்த மாதிரி 10 நாள் உற்சவமும் 10 நாளும் தீர்த்தவாரி வரைக்கும் அனந்த சரஸ்ல போய் தீர்த்தமாடி தீர்த்தவாரியும் ஆயிட்டுதான் அவர் பண்ணி எல்லாம் உற்சவம் எல்லாம் முடிச்சு அவர் மனசு மானசிகமா பண்ணி எல்லா உற்சவத்தையும் பண்ணி முடிச்சுட்டேறான். முடிச்ச பிற்பாடு அப்புறம் ஒரு சமயத்துல ஏதோ ஒரு தடங்கள்னாலதானே தேவப்பெருமாள் உற்சவம் நின்று போச்சு. அந்த உற்சவம் பண்ணலாம் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம். அப்ப ஆரம்பிக்கச்சு தேவப்பெருமாள் அஷ்டக முக்கியன்னு சொல்லிட்டேறான். எனக்கு வைசாக வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னேன். எங்க நேரம் மலையிலேயே தான் உட்காந்து இருக்கேன், எங்க இந்த வைசாக வருஷம் முடிஞ்சிருந்தா அக்கலங்கர் எனக்கு உற்சவம் பண்ணிட்டு அவர் எப்பப்பெல்லாம் அங்க தேவப்பெருமாள் எழுந்துள்ளதா நினைச்சுட்டு அவர் வந்து இங்கேருந்து கங்கனா மண்டபம் போறதோ தூப்பலுக்கு போறதோ இப்படி போனேரோ, அவர் பின்னாடியே அவர் எந்தெந்த வாகனத்துல எழுந்துள்ளதா நினைச்சுட்டு அவர் போனேரோ, அதுல அந்தந்த வாகனங்கள்ல நானும் போயிருந்தான் எழுந்துள்ளிதான் நான் இருந்தேன் நானு. ஆகையால என் உற்சவம் முடிஞ்சு போச்சு, இனிமே நீங்க வந்து எனக்கு இந்த வருஷத்துக்கு உற்சவம் பண்ணுவானா அடுத்த வருஷத்துக்கு உற்சவம் பண்ணிக்கோங்க போறோம்னு சொல்லிட்டேறான். அந்த மாதிரி பக்தி இருக்கிறவா யாரு இருக்கான்னு தான் எனக்கே தெரியல. இப்ப தேடணும் அந்த அகலங்கிற மாதிரி பக்தி இருக்கிறவரு. ஆனா அவரும் நமக்காக நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அங்கிருந்து ஓடி வந்துட்டு நாமெல்லாம் எந்த லிஸ்ட்ல இருக்கோம்னு தான் தெரியல. சிசுபாலன் லிஸ்ட்ல இருக்குமா ஆசிஸ்டர் லிஸ்ட்ல இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. இதுக்கும் தேவப்பெருமாள் தான் விடை சொல்லணும்னு தோன்றது. அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். காலேனேஸ்வசங்கமகிருதம் சோதும் விளம்பம் பதான் கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.